அழைத்து போனி இன்னும் மேலே. பெண்ணே பெண்ணே இது கண்ணுள்ள காதல், பெண்ணே பெண்ணே இது கட்டற்ற காமம், பெண்ணே பெண்ணே இரவதன் திரையில் நீயும் நானும் வரைகிறோம் காதல். செய்வோம் இரவோ பகலோ எரிய செய்வோம், ஒளியை வீசும் காதல் செய்வோம் பெண்ணே. இருக்கும் தளர்த்து பூவென என கெடுத்து மயக்கம் கலைக்க நீரன மொத்தம் தெளித்து வரகிறேன் நான் அழைத்து போம் நீ இன்னும் மேலே. உன்னகங்கள் வானைக்கீற மேகம் ஏறி காதல் செய்வோம் பெண்ணே.